ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣೇನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪತ್ವಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮಸರಸೀರುಹಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀವಾಸಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶಪದೇ ಸಮರ್ಪಿತಭರಂ ಶ್ರುತ್ಯಂತರಾಮಾನುಜಶ್ರೀಯೋಗೀಂದ್ರಗುರೂತ್ತಮೇನ ಯಮಿನಃ ಶ್ರುತ್ಯಂತವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತಶ್ರುತ್ಯವದಂ ಸಯುಗ್ಮಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂನು ಸೊಲ್ಲಕ್ಕೂಡಿಯ புராணங்கள் வந்து மூன்றா வந்து பகுக்கப்பட்டிருக்கு. சாத்வீக புராணங்கள் ஆறு, ராஜச புராணங்கள் ஆறு, தாமச புராணங்கள் ஆறுன்னு இந்த புராணங்களை மூணா பிரிச்சா. அப்படிப்பட்ட புராணங்கள்ல ஆறு சாத்வீக புராணங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ரூபம் என்ன, குணம் என்ன, அவனுடைய கல்யாண குணங்கள் என்னன்னு பெருமாளை பத்தி சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல கோபிகா கீதம் அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான கீதம், அதாவது பாட்டு, கீதம்னா பாட்டு, கோபிகைகளினால் பாடப்பட்ட பாட்டு. யாரை குறிச்சு பாடினா அப்படின்னா கண்ணன் எம்பெருமானை குறித்து பாடினார்கள். அந்த பாட்டை அனுபவிக்கிற வியாஜமாக, அதாவது பாட்டுன்றது எப்படி இருக்கு அப்படின்னா இவர்களோடது தத்துவத்தை வந்து மொத்தம் பிழிஞ்சு சாரமாக்கின பாட்டு இந்த பாட்டு. ஸ்ரீமத் பாகவதமே எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது, சுகர்ன்ற மகரிஷி, சுகர்ன்ற மகரிஷினால சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பெரிய வேதமாகிற மரம். வேதமாகிற மரத்துல நிறைய கிளைகள் இருக்கும் இல்லையா, நிறைய கிளைகள் தான் சாக்கைகள்னு சொல்லுவா. ஒரு சாக்கை, நான் வந்து இந்த பேர் என்ன, சாமசாக்கானுவா, அதே மாதிரி அது அதுல ஒவ்வொரு சாக்கைகள் நிறைய இருக்கு. இந்த சாமவேதத்துல நிறைய சாக்கைகள் இருக்கு, 1000 சாக்கைன்னு சொல்லுவா சாமவேதத்துக்கு. நூத்துக்கணக்கான சாக்கைகள் யஜுர்வேதத்துல இருக்கு. இப்படி சாக்கைகள், அதாவது கிளைகள், மரத்துல இருக்கிற கிளை போன்றும், அந்த கிளையில பழுக்கிற பழம் எது அப்படின்னா இந்த பாகவதத்துல இருக்கிற பல ஸ்துதிகள். அதாவது கிருஷ்ணன், இந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மேல பல மகனியர்கள் பல ஸ்துதிகளை பண்ணியிருக்கா. பெருமாளை ஸ்துதி பண்றதுக்கு நாம வந்து ஃபுல்லி என்ன குவாலிஃபைடா இருக்கணும் அப்படின்னா, அவன் மேல அபார பக்தி இருக்கணும், நமக்கு அவனை அடையணும்ன்ற ஆசை இருக்கணும். அந்த ஆசையினால நமக்கு ஒரு பிரிவுன்றது ஏற்படுறது பெருமாளோட. பெருமாள் எங்கேயோ எழுதிருக்கா, நாம எங்கேயோ இருக்கோமே, நம்ம பெருமாளை சேவிக்க முடியலையே, இந்த கண்ணால சேவிக்க முடியலையே, அவன் வந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு பற்பலவாறு ஸ்துதிகள் வந்து பாகவதத்துல இருக்கு. ஒரு ஸ்துதி, ரெண்டு ஸ்துதி இல்ல, குந்தி ஸ்துதி இருக்கு, கஜேந்திரன் பண்ண ஸ்துதி இருக்கு, அதே போல பீஷ்மர் பண்ண ஸ்துதி இருக்கு, அதே மாதிரி மகாபலி பண்ண ஸ்துதி இருக்கு, பிரஹ்லாதாழ்வான் பண்ண ஸ்துதி இருக்கு. ஸ்துதிகள் போயிட்டே இருக்கு. கோபிகா கீதம் இந்த மாதிரி நிறைய எல்லாம் ஸ்துதி பரந்தான், எல்லாம் பெருமாளுடைய ஸ்துதினா வேற ஒன்னும் இல்லை, எம்பெருமானை போற்றி புகழ்தல். அதாவது பெரியாழ்வார் சொல்லும் பொழுது இந்த மாதிரி எம்பெருமானை பாடிப்பற பாடிப்பறன்னு சாய்க்கிறாரு. எப்படிப்பட்ட எம்பெருமான்னா, இந்த மாதிரி ஒரு கல்யாண குணங்கள் நிரம்பின இந்த எம்பெருமானை பாடி பரவ வேணும் அப்படின்றது வியாஜம். அதான் ஒரு சாக்கு. இதுக்காக பெருமாளை வந்து ஏதாவது ஒரு சாக்கு இருந்தா தானே பெருமாளை பாட முடியும். அப்ப கோபிகைகள் மத்தியில கிருஷ்ணர் ராச மண்டலம், அதாவது ராசம் ஆடுறதுன்னு, அதாவது கோபிகைகளோட சேர்ந்து அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியகா சஞ்சகவு வேணுனா தேவகி நந்தனஹான்னு கிருஷ்ண கர்ணாமிரதம்னு அழகான கிருஷ்ணனை பத்தின ஒரு அனுபவ கிரந்தம். அந்த கிரந்தத்துல ஒரு ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் இருக்காரு, ரெண்டு கிருஷ்ணருக்கு நடுவில் ஒரு கோபிகை இருக்காளாம். இப்படி ஒரு பெரிய சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் அழகா நின்று புல்லாங்குழல வந்து ஊதின்னு இருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி பெருமாள் ராசம் ஆடுறது. இந்த மாதிரி ஒரு சசந்தர்ப்பத்தில் நடந்த விஷயத்த சொல்ல புகுந்து இந்த கோபிகா கீதத்தில் இந்த கோபிகைகளுக்கு திடீர்னு கொஞ்சம் கர்வம் மேலிட, அதாவது பெருமாள் நம்ம கூட தான் இருக்கார், எங்கேயும் விட்டுட்டு போகமாட்டார், ஜெகத் ரட்சணம் பண்ணக்கூடியவர், இந்த உலகத்தையெல்லாம் எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நம்ம கூட இருக்கன்ற அந்த ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கித்தான். பக்தியில கர்வம் கூடாது, பக்தி தான் உயர்ந்தது. அதனால பக்தியும் போது இந்த மாதிரி கர்வம் வர பெருமாள் நடுவுல மறைஞ்சு போறார். மறைஞ்ச உடனேவே அந்த கோபிகைகளுக்கு வருத்தம் தாங்கல. அதாவது சம்ஸ்கிருதத்துல ஸ்ருங்காரம் ரெண்டு வகை, அதாவது பிரிவு ஆற்றாமைன்னு சொல்லுவா, அதாவது விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு சொல்லுவா. விப்ரலம்பம்னா கணவன் பிரிந்து போயிட்டான், அந்த மனைவி வந்து கணவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான், காரியமா போயிருக்கான், அப்ப மனைவி அவனை நினைச்சு வருத்தப்பட்டு நிறைய தூதெல்லாம் விடுவா. இப்ப ஆழ்வாரனுடைய பாசுரங்கள்லாம் நீங்க பார்த்தேன்னா தூது நிறைய இருக்கும். ஆழ்வார் வந்து இதுல சொல்லும் பொழுது நம்மாழ்வார் சாய்க்கிறார், அஞ்சரைய மடனாராய் எளியற்றாய் நீயும் நின் அஞ்சரைய சேவலுமாய் ஆவா வெண்ணன கருளி வெஞ்சரை புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையா. இந்த மாதிரி நிறைய தூது எல்லாம் உண்டு. அப்ப அந்த மனைவி பிரிந்த கணவனை நோக்கி வருத்தப்பட்டு சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய இருக்கும். இங்க கணவன் யாரு, நமக்கெல்லாம் தம்பதி தெய்வத்தம் நகான்ற ரீதியில பெரிய திவ்ய தம்பதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனான கண்ணன் அங்க இவன் பத்தியா இருக்கான். பத்னியோடைய ஸ்தானத்துல இந்த கோபிகைகள்லாம் இருக்கா. அப்ப இந்த கோபிகைகள்லாம் எம்பெருமான பிரிஞ்சதுனால அவனை அந்த நினைச்சு பாடக்கூடியதா இருக்கு இந்த கோபிகா கீதம்ன்றது. ஏன் அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப சிற்றின்பத்துல மயங்கி போயிருக்கோம். சிற்றின்பம்னா சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு ஆசை அதிகமா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல ஆசை அதிகமா இருக்கும்போது பெருமாள் பாக்குறான், ஐயோ இந்த சின்ன விஷயங்களெல்லாம் இவர்கள் மயங்கி போறாளே, இவர்களுக்கு கரண கலையபர யோகம் விதரசி, இவர்களுக்கு இந்த சரீரத்துல இந்த இந்திரியங்கள் அதாவது இந்த சென்சஸ் எல்லாம் இதுக்காகவா கொடுத்தேன், இவர்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன, நம்மை அடைய வேணும்னு இதெல்லாம் கொடுத்தேன், இவர்கள் பாவம் தட்டு தடுமாறி போறாளேன்னு எம்பெருமான் என்ன பண்றான்னா அவர்களை அதுல இருந்து திருப்புறானா. எப்படி திருப்புறான் அப்படின்னா திருப்புனா அதுல இருந்து போகாத போகாதேன்னு நம்ம போகாமல இருக்க போறோம். அப்ப அதை விட ஏதோ ஒண்ணு அழகா காமிச்சாதானே நம்ம திரும்புவோம். அத சொல்ற ரூப உதாரிய குணப்பும் சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். பெருமாள் தன் அழகுனால மயக்கரானாம். அந்த கிருஷ்ணர் எவ்வளவு அழகா இருப்பார், மோகன ரூபம் பும்சாம் மோகன ரூபா ஏன்னு ராமன சொல்லப்படுறது. அதாவது மகரிஷிகள்லாம் காட்டுல பழத்தையும் அதே மாதிரி இலைய பொடி பண்ணி சாட்டுண்டு ஏதோ தீர்த்தத்தை சாட்டுன் இருந்தா அவர்களுக்கு பெரிய ரசம் எல்லாம் தெரியாது, ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் அதிகமா சாப்பிடாததுனால அவர்களுக்கு எப்படி இந்த அழகு கிழகெல்லாம் பெருசா வர்ணிக்க வராது. ஏன்னா அவர்களுக்கு ஆகாரமே ரொம்ப அந்த மாதிரி சாத்விகமான ஆகாரமா இருந்தது. அவர்களுக்கே ராமன் உள்ள வந்தபோது எப்படி இருந்ததுன்னா பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் அந்த மாதிரி. இங்க எப்படின்னா பெருமாளை பார்த்தாலாம், பார்த்த உடனே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப்பாடியே அப்படின்னு ஓடுறா விடுறா. ஆகா என்ன அழகு என்ன அழகுன்னு இப்ப இந்த சிற்றின்பத்திலேருந்து நம்ம எல்லாத்தையும் பெருமாள் அப்படி விளக்கி அழகா நம்மளை ஐசிண்டு போகக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த பக்தி மார்க்கம். இந்த பக்தியினால என்ன ஒன்னே ஒண்ணுன்னா சுவாமி தேசிகன் கூட சொல்லும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா துரக விககராஜ சந்தன ஆந்தோளிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம். பெருமாள் அழகா கருடன் மேல புள்ளை ஊர்ந்து வரக்கூடிய எம்பெருமானையும் அதே போல அத்தியாச்சரியமாக குதிரை நம்பிரான் மேல வரக்கூடிய எம்பெருமானும் கஜேந்திர வரதனா இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய உற்சவங்களை சேவிச்ச எனக்கு ஸ்ரீவைகுண்டத்து மேல கூட ஆசை வரமாட்டேன்றது, ஏன்னா இதை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னாரு. அதாவது இருக்கிற வரைக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை, வேற ஒண்ணும் இல்ல. பரமவதத்துக்கு வரீரானா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். இங்க எவ்வளவு அழகா இந்த உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இருக்கிற வரைக்கும் இந்த உற்சவங்களை எல்லாம் கண்ணால சேவிச்சுட்டும் பெருமாள் என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைக்கு அங்க ஸ்ரீவைகுண்டம் வரேன்னு தேசிகன் சாதிச்சார் வரதராஜ பஞ்சாசத்துல. இப்ப எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா இவ்வளவு உடம்பெல்லாம் பிச்சேற்றக்கூடிய ஒரு அழகான திருமேனி பெருமாளுடைய திருமேனி. அதனால்தான் பெருமாளை சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் காமி கஷ்டித்து அப்படின்னு, அவன் ஒரு காமி, அந்த காமி அவ்வளவு அழகா இருப்பான். மன்மதன சாட்சாத் மன்மத மன்மதா அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா. அப்ப மன்மதனை போல இருப்பானாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இவர்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கோபிகைகள். கோபிகைகள் பெருமாளை அடையணும்னு ஆசைப்பட்டா, பெருமாள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சமயம் தரேன், அப்ப வாங்கோ எல்லாரும் சேர்ந்து ராசம் ஆடலாம்னு சொல்லி அவர்களை எல்லாம் வந்து ஒரு ஒரு சமயம் கூட்டான். அது ஒரு ராத்திரி காலம் எல்லாத்தையும் கூட்டான். எல்லாரும் அவரவர்கள் காரியத்தை எல்லாம் அப்படியே விட்டுட்டு பெருமாள் கூட்டானேன்னு வந்துட்டா. வந்த உடனே பெருமாள் மத்தியில ராசம் ஆடுறான். அந்த இவர்களோட சேர்ந்து அழகான அந்த யமுனை ஆற்றின் கரையில, அந்த யமுனை தான் எல்லாத்துக்கும் சாட்சின்றார் சுவாமி தேசிகன். யமுனை எப்படிப்பட்டவள்னா பரம பாவனமானவள். ஏன்னா கங்கையை விட யமுனைக்கு பாவனத்துவம் அதிகம். கங்கை வெறும் பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான். ஸ்ரீபாத தீர்த்தம்னா என்ன? கங்கை பெருமாளுடைய திருவடியில உண்டானவள். அதனாலதான் கங்கைக்கு விஷ்ணு பத்யான்னு பேரு. விஷ்ணுவினுடைய திருவடியில உண்டானவள். ஆனா யமுனை அப்படிப்பட்டவள் இல்ல. மொத்த திருமஞ்சன தீர்த்தம் பெருமாள் என்ன பண்ணுவாரா, நேரா வருவாராம், குந்த மரத்துல நிப்பாராம், யமுனை உள்ள டைவ் பண்ணிடுவார் பெருமாள். அப்படியே உழுவாராம் உள்ள யமுனை உள்ள. அப்படி பெருமாள் எத்தனை தரம் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண இடம், எத்தனை தரம் பெருமாள் வந்து நீராட்டம் கண்டருளின இடம் அப்படின்னா அந்த யமுனைக்கு அளவே இல்ல. அவ்வளவு பாவனமானவள் அந்த யமுனை. அந்த யமுனை இதுக்கெல்லாம் சாட்சியா நின்று இருக்கா. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, இவர்களையோ இவர் இந்த கோபிகைகளோட எல்லாருக்கும் சேர்ந்து இருந்த சமயத்துல அவர்களுக்கு ஆனந்தம் தாங்கல்ல. இந்த லோகத்துல எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுவாளோ அந்த கண்ணன் எம்பெருமான் நம்ம கூட இருக்கானே அப்படின்னு நினைச்சு அவர்களுக்கு கொஞ்சோண்டு கர்வம் வந்து விடுத்தான். கர்வம் கொஞ்சம் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து பகவான் விலகி போயிடுவான். அந்த கர்வம் வந்து அவர்களை வந்து பாவம் கண்ணை மறைச்சது. கர்வம் கண்ணை மறைச்சதுனால பெருமாள் விலகி போனார். அப்புறம் இவர்களுக்கெல்லாம் பெருமாளுடைய பிரிவை தாங்கவே முடியல. அந்த பிரிவை தாங்க முடியாம பண்ணதுதான் இந்த கோபிகா கீதம். இதுல முதல் ஸ்லோகம், ஜயதி தேதிகம் ஜன்ம நாவ்ரஜஹ ஶ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி தைத த்ருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹ த்வயி த்ருதா சவஸ்த்வாம் விசின்வதே. பெருமாளை பார்த்து கூப்பிடுறா, நம்முடை நாயகனே நான்மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு. நம்முடைய நாயகனே, எங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய எம்பெருமானே, அதே மாதிரி உன்னோட பிறப்பினால இந்த இந்த அத்தனை விரஜ பூமியும் ரொம்ப பாவனமாச்சு. இந்த ஆயர்பாடிய உம்முடைய தேவள ஆயர்பாடியில பிறந்ததுனால எவ்வளவு மேன்மையா இருக்கு இந்த ஆயர்பாடி. திருவாயர்பாடின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியானது எவ்வளவு மேன்மை பொருந்தியதா விளங்கெடுத்து, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பிறந்தவாரும் வளர்ந்தவாரும். பெருமாள் ஒரு இடத்துல மதுரான்ற இடத்துல பிறந்தார், இங்க வந்து வளர ஆரம்பிச்சுட்டார். ஒரே ஒரு நாள் தான் ராத்திரி தாயார தேவகி தேவகி பெருமாளை வந்து ஜனிப்பித்தாள். அதுக்கப்புறம் பெருமாள் அங்கேருந்து கிளம்பி நேரா யசோதையோட கிரகத்துக்கு வந்துட்டார். இங்கதான் வளர ஆரம்பிச்சார். ரொம்ப ஆச்சரியமான இந்த திருவாயர்பாடி. இந்த திருவாயர்பாடியில தேவர் இருக்கிறதுனாலதான் அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லியே திருவாயர்பாடியில கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட்டே இந்த திருவாயர்பாடி ஜனங்கள்லாம் தங்களுடைய அவ்வளவு கஷ்டத்தையும் போக்கிக்க கூடிய எம்பெருமானா நீர் இருக்க, நாங்கெல்லாம் கஷ்டப்படலாமோ? இதான் கேள்வி. கேள்வி கேட்டுட்டே இருங்க திருப்பி திருப்பி. இந்த கோபிகைகளுக்கு ஒரே கேள்விதான், இப்படி அழகான பூமியில தேவளை அவதரிச்சது. இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படின்னா, அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகான்னு சொல்லக்கூடிய புரி துவாரவதி செய்வ சப்தைதே முக்தி தாயகாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்கவல்ல அந்த தேசமானது மதுரா. ஆனா திருவாயர்பாடி பெருமாள் அவதரிச்சதுனாலேயே இங்க வந்ததுனாலேயே ரொம்ப பரம பாவனமாயிடுத்து. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு இப்படி ஒரு நில வரலாமா? பெருமாளை பிரிந்து பகவத் அனுபவம் இல்லாம போகலாமா? பகவத் அனுபவம் இல்லைன்ன உடனே நம்மாழ்வாரை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவா, அதாவது தாயார் சொல்றாளாம், சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும். கொஞ்ச நேரம் பெருமாளை பத்தி ஏதாவது சங்கு இருக்கு சக்கரம் இருக்குன்னு சொன்னா அந்த நம்மாழ்வாரான பராங்குஷ நாயகி, நம்மாழ்வார் பெண் நிலைய பாவிச்சின்றார், அதுக்கு பராங்குஷ நாயகின்னு பேரு. அந்த பெண் நிலையில இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தாயார் பேசுற மாதிரி அவர் பத்து பாசுரம் பாடியிருக்கார் ஸ்ரீரங்கம் எம்பெருமானை பத்தி. அந்த ஸ்ரீரங்கம் எம்பெருமான்ட்ட சொல்லும் பொழுது, என் பெண் எவ்வளவு கஷ்டப்படுறா சுவாமி உம்மை நோக்கி, பாவம் உம்ம பேரை சொன்னாலே போரும், சங்க சக்கரங்கள் அப்படின்னு சொன்னாலே போரும், தேரும் தேரும்னா கொஞ்சம் தேறி எழுந்துப்பாளாம், கைகூப்பும் கைகூப்புவாளாம், ஆஹா பெருமாள் வந்துட்டார் பெருமாள் வந்துட்டார் நம்மள அப்படின்னு. திருவரங்கத்துள்ளாய் என்னும் வந்திக்கும். அந்த மாதிரி இந்த பூமியே பாவனமான இடமாச்சு, இந்த பாவனமான இடத்துல பிறந்த நாங்க ஏன் கஷ்டப்படணும்? இதான் முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, அது மாத்திரமா இந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி, மகாலட்சுமி எப்பொழுது இங்கே இருக்கா? மகாலட்சுமி அகலகில்ல நிறைவன்னு அலர்மேல் மங்க உரைமார்பான்னு நித்தியமா என்னைக்கும் பிரியாம இருக்க நித்தியான பாயினின்னு சொல்லக்கூடிய ரீதியில இங்கே இருக்கா? அப்படி இருக்கிற இடத்துல இருக்கிற நாங்க ஏன் கட்டப்படணும்? ஏன் உன்னை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு கேக்குறா. அது மாத்திரமில்ல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானவரே, தேவள் கூட்டுதான் நாங்கள்லாம் வந்தோம். எல்லா காரியத்தையும் சில பேரெல்லாம் ஏதாவது ஒண்ணு கூப்பிட்டான்னா, எங்கேயாவது வாடா அப்படின்னு கூப்பிட்டா உடனே என்ன பண்ணுவா, இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டு இருப்பா. ஏதாவது மேல காரியம் இருக்கும், ஏதாவது பண்ணணும், இல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வருவோம் பொறுப்பா. ஆஹா, அப்படியே போட்டது போட்டபடி வந்துட்டேன் அப்படின்னு வா இல்லையா? அந்த மாதிரி நாங்கள்லாம் போட்டது போட்டபடி வந்திருக்கோம் சுவாமி, உம்ம சேர்ந்தவா இல்லையா நாங்க? அப்ப உம்ம சேவிக்கணும்ன்ற காரணமாகத்தானே நாங்க இந்த இந்த சரீரத்துல இந்த உயிர் ஏன் இருக்கு அப்படின்னு கோபிகைகள் சொல்றா. உமக்காகத்தான் இதை வச்சுட்டு இருக்கோம், இந்த உயிரையே உமக்காக தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால தேவள் வந்து எங்களுக்கு நிச்சயமா அனுகிரகம் பண்ண வேணும். அன்னைக்கு கஜேந்திரன் கூட்ட உடனே ஓடி வந்தீரோ இல்லையோ, இன்னைக்கு எங்களை மட்டும் துக்க சாகரத்துல அமிழ்த்திட்டு போகலாமா அப்படின்னு உடனே உடனே பெருமாள் சொல்றாராம், கஜேந்திரனை நான் ரட்சிக்க வந்தேன்னா என்ன காரணம்? கஜேந்திரன் கர்வத்தை எல்லாம் விட்டொழித்தான், கஜேந்திரனுக்கு ஒரு கர்வமும் இல்ல, தன்னை ரட்சிக்கலாம் தான் ரட்சிக்கலான்னு பாத்துண்டான், ரட்சிக்க முடியல பாவம், தன்னை சேர்ந்தவா ரட்சிப்பான்னு நினைச்சான், அவளாலையும் ரட்சிக்க முடியல. அவனுக்கு ரக்ஷையில இருந்த எல்லா விஷயமும் போய் என் விஷயமான நினைவு பூர்வ ஜென்ம எல்லா விஷயங்களும் வந்து உடனே என்ன ஆதி மூலமேனு கூட்டா நான் வந்துட்டேன். உங்களுக்கு கர்வம் அதிகமானதுனால தானே நான் விலகினேன் அப்படின்னு உடனே, அது இருந்தாலும் உமக்கு சௌசீல்யம்ன்ற குணம் இருக்கே சுவாமி, சௌசீல்யம்ன்ற குணத்தினால எங்களை ரட்சிக்க கூடாதா? இந்த திருவாயர்பாடியினால, அதாவது என் ஊர்னு சொல்லியாவது எங்களெல்லாம் ரட்சிக்க கூடாதா? இப்ப சில பேர்லாம் இருக்கா, நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போனோம்னா பார்த்தோம்னா என் ஊருக்கார மனுஷன் பாத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்றா இல்லையா? நம்ம ஊர்க்காரானா நமக்கு அது ஒரு தனி பரிவா இருக்கு, நம்ம ஊர்க்காரா என்ன என்ன சேர்ந்தவன், அந்த மாதிரியாவது எங்களை ரட்சிக்க கூடாதான்னு கோபிகை கேட்கிறா. அதான் முதல் கேள்வி. திருவாயர்பாடியை சொன்னான். ஏன் திருவாயர்பாடியை சொன்னா? இந்த ஆயர்பாடியில தானே சுவாமி தேவள் திருவடி எல்லாம் பட்டுப்பட்டு நடந்த இடம் மொத்தம் புல்பூண்டு முதலா எல்லாம் உம்ம திருவடியை வந்து ஸ்பர்சிச்சுது. அப்படி இருக்க நாங்க ஏன் உன்னை இழந்தோம் அப்படின்னு முதல்ல கேக்குறான். அடுத்தது, மகாலட்சுமி இருக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த நிலைமை வந்துடுத்தே, மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய எங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுத்தே அப்படின்னு ஒண்ணு, எதுக்கு அவளை இழுக்கிறாள் அப்படின்னு பெருமாள் கேட்டேன்னா, அம்மா இருக்கும்போது குழந்தைகள் அழலாமா சுவாமி? அம்மா வந்து எங்களுக்கு மகாலட்சுமி. தொம்மாதா சர்வலோகானாம் ஜனனியும் அப்தி சம்பவாம் ஸ்ரீய முன்னித்ர பத்மாட்சின்ற ரீதியில, நீந்த எங்களுக்கு மாதாவா இருக்க, மாதாதேவி துவசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு தேசிகன் சொல்றாரோ இல்லையோ, அப்ப மாதாவா இருக்கிறது அந்த தாயாரான மகாலட்சுமி தாயா, பிதாவா இருக்கிறது தேவள். மாதா இருக்கும் பொழுது கூட நாங்க கரையலாமோ, அந்த அம்மா இருக்கும் போது கூட நாங்க இப்படி வந்து உன்னை இழந்து அழலாமோ அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கறா. அதே மாதிரி உன் பொருட்டுத்தானே சுவாமி இந்த உயிர் எதுக்காக இருக்கு? இந்த உயிரே இருக்கிறதுக்கு காரணம் உம்முடைய காரணமாத்தான், உமக்காகத்தான் இந்த உயிர் இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை இப்படி பரிதவிக்க விடலாமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கறா. அப்ப புனிதமான இந்த கோகுலத்துல பிறந்த நாங்கள் ஏன் வந்து இப்படியான ஒரு துயர் அடையணும்? அந்த மகாலட்சுமி தாயார் எங்களுக்கு அம்மாவா இருக்க, அவள் இருக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த நிலைமை, அம்மா இருக்கும் பொழுதே குழந்தைக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. அதாவது சில குழந்தைகள்லாம் பார்த்தேன்னா அப்பா வந்து இருக்க மாட்டா, அம்மா இருப்பா. அம்மா இருக்கிற குழந்தைகள்லாம் கூட ரொம்ப அழகா நன்னா வளருவா, அம்மா நன்னா வளர்ப்பா ரொம்ப வைராக்கியத்தோட. அப்ப பார்த்தாலே தெரியும், அம்மா இருக்கும் பொழுதே குழந்தைக்கு ரொம்ப சிரமதசை வரவே கூடாது. அப்படி அம்மா இருக்கும் பொழுதே எங்களுக்கு சிரமதசை வந்துட்டே, எங்க தாயார் இருக்கும்போது கூட எங்களை நீர் விட்டுட்டு போயிட்டீரே, அகலகில்லே நிறையமன்னு தாயார் அனுகிரகம் இருந்தும் நாங்க இப்படி வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அந்த கண்ணனை கூப்பிட போறா. இப்படி 18 ஸ்லோகங்களும் வருத்தப்பட்டு கூப்பிட போறா. அப்புறம் பெருமாள் ஜங்குன்னு நடுவுல குதிக்கு பெற, தேஷாமாவிரபூ சௌரிஹி, நடுவுல அந்த சூரர் குலத்து வேந்தா இருக்கக்கூடிய அந்த கண்ணனம்பெருமான் இளஞ்சிங்கம் மாறி மலமிழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சிங்கம், அந்த சிங்கம் நடுவுல வந்து அவதாரம் பண்ண போறது, நடுவுல இறங்கி வரப்போறார் பெருமாள். அந்த உடனே அவர்களுக்கு இருக்கிற களியாட்டம் எல்லாம் நம்ம மேல பார்க்க போறோம். அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வந்து அந்த எம்பெருமான் அதுக்கப்புறம் அடைய போறா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மேல சுவாமி ரொம்ப அழகா சாதிக்க போறார் சுக மகரிஷி. அதை நாம ஒவ்வொரு ஸ்லோகம் விடாத கூடுமான வரையில எல்லா ஸ்லோகமும் ரொம்ப சுருக்கமாவே சொல்றேன். அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமா இருக்கும். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் இதை ரொம்ப விஸ்தாரமா அனுபவிப்போம். முதல்ல இதனுடைய யதார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த எம்பெருமான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம்னு இந்த மாசத்துல ஆண்டாள் வந்து எப்படி எம்பெருமான் அந்த ஸ்ரீமன் நாராயணனான கண்ணனுடைய அந்த அனுகிரகத்துக்கு நாமெல்லாம் வந்து இலக்காக வேணும்னு நினைச்சாலும் அந்த அருளான ஒரு பேரருள்க்கு இந்த பேரருள்க்கு நாமெல்லாம் இலக்காக வேணும்னு பிரார்த்திச்சுண்டு கவிதார்க்கி கசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.